கட்டி வச்சுக்கோ எந்த நண்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச, கட்டி வச்சுக்கோ எந்த நண்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. இந்த நேரம் பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம் இந்த பொன்னான நேரம், வந்த கல்யாண காலம். கட்டி வச்சுக்கோ எந்த நண்பு மனச, தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச. கன்னி மலர்களை நான் பறிக்க, இன்பக்கலைகளை நான் படிக்க, கற்பு நிலைகளில் நான் பழக, அன்பு உறவினில் நான் மயங்க, கொத்து மலரத நீ சிரிக்க நீ சிரிக்க, மொட்டு மலர்ந்தது தேன் கொடுக்க தேன் கொடுக்க. மாறாது இது சொந்த மனச, கட்டி வச்சு